ரெக்கை முளைத்தேன், ரெக்கை முளைத்தேன், உனைவுடன் வா என்று வானம் ஏற அழைத்தேன். தப்பித்துளைத்தேன், போக துடித்தாய், உடன் யாரும் இல்லாத தேசம் தேடி பிடித்தேன். எனக்கென பதுக்கிய கனவுகள் முதன்முறை தரை விட்டு பறக்குது உன்னாலே, உனக்கென செதுக்கிய நினைவுகள் முதன்முறை உயிர் வந்து துடிக்குது உன்னாலே. எத்தனை வேகம் சென்றாலும் நிற்பதாய் தோன்றும் உன்னாலே, எத்தனை பக்கம் வந்தாலும் வெட்கமே இல்லை உன்னாலே. கண்களில் மின்னிடும் காதலை நான் அன்றே கண்டேன் ஒரு முறை, நெஞ்சில் தேனை பாய்ச்சிட அதை நீயே சொன்னாய் மறுமுறை. சுவரை விரித்தேன், தெருவிலே தனியே சிரித்தேன், கழன்ற தாய் பேரும் எடுத்தேன் எல்லாம் உன்னாலே. இரவிலே தூக்கம் கழித்தேன், படுக்கையை சுற்றி அலைந்தேன், வகுப்பிலே தூங்கி வழிந்தேன் எல்லாம் உன்னாலே. கட்டம் போட்ட ஒன்றா, இலை கோடு போட்ட ஒன்றா, எந்த சட்டை போட என ஒட்டி கொண்டு உன்னாலே. பச்சை காதலை நான் அன்று கண்டேன் ஒரு முறை, நெஞ்சினில் தேனை பாய்ச்சிட அதை நீயே சொன்னாய் மறுமுறை. காற்றிலே முத்தம் வேண்டாம், வார்த்தையில் அர்த்தம் வேண்டாம், சுற்றிலும் சத்தம் போடும் ஏதும் வேண்டாமே. ஏதும் வேண்டாமே. கண்களை நின்னிடும் காதலை நீ ஒன்றே கண்டாய் ஒரு முறை, நெஞ்சில் தேனை பாய்ச்சிட அதை நானே சொன்னேன் மறுமுறை. ரெக்கை முளைத்தேன், ரெக்கை முளைத்தேன், உனைவுடன் வா என்று வானம் ஏற அழைத்தேன். வேண்டாமே ஒரடி தூரம் வேண்டாமே, மாறிடம் நேரம் வேண்டாமே, ஊரிலே யாரும் வேண்டாமே. கண்களில் மின்னிடும் காதலை நான் அன்றே கண்டேன் ஒரு முறை.